ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு ஆட்ரா ஜல்லிக்கட்டு இதுதான் ஜல்லிக்கட்டு ஜல்லி இருந்தா மபனே மல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு இதுதான் ஜல்லிக்கட்டு ஜல்லி இருந்தா மபனே மல்லிக்கட்டு கும்ப தொட்டு கும்பிட்டுட்டு ஒத்திக்கிட்டு நடைய கட்டு கும்ப தொட்டு கும்பிட்டுட்டு ஒத்திக்கிட்டு நடைய கட்டு இது ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு இது ஜல்லிக்கட்டு தில்லிருந்தா வந்து மல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு இது ஜல்லிக்கட்டு தில்லிருந்தா வந்து மல்லிக்கட்டு கொம்பு வச்ச சிங்கடா இது கொம்பு வச்ச சிங்கடா கொம்பு வச்ச சிங்கடா இது ஜல்லிக்கட்டு காலடா கொம்பு வச்ச சிங்கடா இது கொம்பு வச்ச சிங்கடா கொம்பு வச்ச சிங்கடா இது மஞ்சு வரட்டு காலடா கொம்பு வச்ச சிங்கடா இது மஞ்சு வரட்டு காலடா.